தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ. கண் பார்வை தவிக்க துடிக்க, கண் பார்வை தவிக்கே.